மேலிட்டவராக கோபாலவிம்சதி என்ற ஸ்தோத்திர பிரபந்தத்தை அள்ளி செய்கிறார். வேதம் தமிழ்ச்செய்த மாறனை பராசர பட்டர் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்று கொண்டாடுகிறார். கிருஷ்ணன் மேலுள்ள ஆறாத காதல் அந்த பாகம்தான் ஆழ்வார் வடிவத்தில் அவதரித்தது. கிருஷ்ணன் என்றால் அவதாரம், அவனுடைய லீலைகள், பாரதப்போர், கீதோபதேசம் இவைகள்தான் எல்லோருடைய நினைவிற்கும் வரக்கூடியது. பகவான் அவனை பற்றி ஸ்ரீபாஷ்யக்காக அருளை செய்த ஸ்ரீபாஷ்யத்தில் சாரீரக சாஸ்திரம் என்று பெயர் உண்டு. இது நான்கு அத்தியாயம் உள்ள பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம். இதற்கு சுவாமி தேசிகன் அதிகரண காலாவளி என்ற கிரந்தத்தை அருளி செய்துள்ளார். அதில் நான்கு அத்தியாயம் உள்ளது. அதில் உள்ள ஒவ்வொரு அதிகரணத்திலும் உள்ள விஷயங்களை ஸ்லோக ரூபமாக அருளி செய்துள்ளார் சுவாமி. அதில் மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது பாதத்திற்கு குணோபசம்ஹார பாதம் என்று பெயர். அதில் கிருஷ்ணனே பரம் பிரம்மம் என்றும் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவபாவத்தை சாதிக்கிறார் சுவாமி. சுத்திரியானம் வழியாக போகக்கூடிய ஜீவன் திரும்ப திரும்ப வந்து பிறந்து இந்த சம்சார உலகத்தில் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற பயம் வர வேண்டும். அதற்கு சாதனமாக இருப்பவன் கிருஷ்ணன்தான். கிருஷ்ணன் என்கிற அமுதக்கடலில் புகுந்து அமுதபானம் பண்ணுவதற்கு அந்த ஆசையை மூட்டிவிட வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அருள் செய்கிறார். கிருஷ்ணனுடைய தியானத்தில் ஈடுபடும் போது பிரகலாதனை போல இருக்க வேண்டும் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது. சது ஆசக்த மனா கிருஷ்ணே தச்சமானோமகோர்கை மதுவேதாத்மனோ காத்திரம் பத்மத்யாக்லாதசம்ஸ்திதா. பாம்பு கடித்தது கூட அவனுக்கு தெரியாது, அப்படி தியானிக்க வேண்டும் என்கிறது. எம்பெருமான் தனது படுக்கையான நாகபந்தியம் சென்றாகி ஆகதோ மதுராம் புரி என்று ஆதிசேகனை விட்டுவிட்டு மதுரையில் கண்ணனாக வந்து அவதரித்தான். அவனுக்கு கோபன், கோபாலன், இடையன், மாயன் என்று பல திருநாமங்கள் இருந்தாலும் கோபனா கோபனுக்கே என்னுடைய நமஸ்காரம் என்கிறார் சுவாமி. காலிந்தீரதிகாய காலியபவிஸ்தாரஸ்தாவாடிகாங்கோத்தங்கசங்கதந்திரமதுராபர்யாயசர்யாயதே. இடையனாக வந்த முகமா கோபனே நம்மை காப்பாற்றுபவன், அதனால் அவன் பொறுத்து நமஸ்காரம் என்று தசாவதார ஸ்தோத்திரத்திலே அருளி செய்கிறார். 18 அத்தியாயம் கீதையை உபதேசம் பண்ணியிருந்தாலும் கோபாலனை பற்றி கோபாலனின் சதி என்றே அருளி செய்கிறார் சுவாமி. மீமாம்சா சாஸ்திரம் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா என்று ரெண்டு வகை. 16 அத்தியாயங்களை கொண்ட பூர்வ மீமாம்சைக்கு கர்மகாண்டம் என்று பெயர். 4 அத்தியாயங்களை கொண்ட உத்தர மீமாம்சைக்கு பிரம்மகாண்டம் என்று மீமாம்சா சாஸ்திரம் ஒரே சாஸ்திரமாக கர்ம பிரம்ம மீமாம்சையோடு ஐக்கிய சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டும் சேர்ந்து 20 அத்தியாயம் என்பதை திருவள்ளும் கொண்டு 20 ஸ்லோகத்தில் கோபாலவிம்சதியை அருளி செய்கிறார் சுவாமி என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். வந்தே பிருந்தாவனகரம் வல்லவீஜன வல்லவம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி பூஷணம். இந்த ஸ்லோகத்திலே முதன் முதலில் வந்தே வணங்குகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுவாமி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கண்ணன் வந்தே அப்படின்னு தொடங்குகிறார் இந்த ஸ்லோகத்திலே. நாம் சம்சாரக்கடலில் சிக்கி துன்பப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு எது வேண்டுமோ அதை நாம் தான் அவனிடம் கேட்க வேண்டும். அவன் கொடுப்பவன், நாம் பெறுபவன். அதனால் அவனிடம் நாம் கேட்க வேண்டுமே ஒழிய அவன் நம்மிடம் கேட்கும்படியாக இருக்கக்கூடாது என்று வந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதாலும் நம தேகி கராவலம்பம் அப்படின்னு எந்திரமானத்துல பிரார்த்திக்கிறார். தேகி குரும் அவன் நாதன் அப்படிங்கிறதுனால சுவாமியும் இந்த இடத்துல நாதாயங்க நமகா அவன் பொறுத்து நமஸ்காரம் அப்படிங்கிறார். இப்படி இந்த ஸ்லோகத்திலே வந்தே எப்படிப்பட்ட கண்ணனை வணங்குகிறார். அவதரிக்கும் போதே சங்கச்சக்கர கதாபாணியாக சதுர்புகத்தோடு பரத்தம் தோற்றும்படியாக ஜெயம் சாதித்த கிருஷ்ணனை வந்தே என்று அனுபவிக்கிறார். வைஜெயந்தி அப்படிங்கிற வனமாலையோடு அவதரித்திருக்கான். ஆயர்பாடியில் இந்த வனமாலை ஒளிர்ந்து நின்னும்படியாகவும் குழும்பும்படியாகவும் விளையாடியதை ஆண்டால் அனுபவிக்கிறார். அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்வாடி கவர்ந்துண்ணும் குணங்கு நாடி குட்டேத்தை கோவர்த்தனனை கண்டீரேன் கணங்களோடு விண்வேகம் கலந்தார் போல வனமாலை நினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. என்னை வருந்தும்படியாக செய்து அவளை விட்டு பிரிந்து என்னால் வாழ முடியாதபடி செய்து அதாவது உன்னை விட்டு பிரிய மாட்டேன் பிரிந்தால் தரிக்க மாட்டேன் என்று சொன்னவன் இப்பொழுது பிரிந்து என்னை தரிக்க விடாமல் செய்தவன் மின்னலும் மேகமும் கலந்தாற் போல வனமாலையை தரித்துக் கொண்டு அவன் கூட்டங்களோடு பசுக்களை மேய்த்துக் கொண்டு சென்றவனை கண்டீரா என்று கேட்கிறார். மேகம் போன்ற திருமேனியில் மின்னல் போன்ற வனமாலை மின்னிலுக்க குழுங்க குழுங்க விளையாடிக் கொண்டு செல்வதை விருந்தாவனத்தில் கொண்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இனி அவனை பிரிந்து வாழக்கூடாது என்று நினைத்தவன் இன்னும் ஒரு முறை வனமாலையோடு அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலே உயிர் வாழலாம் என்று அந்த வனமாலை அழகில் ஈடுபட்டது போல சுவாமியும் வனமாலையை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியதான கிருஷ்ணனை வந்தே வணங்குகிறேன் அப்படின்னு அனுபவிக்கிறார். சக்கரவர்த்தியின் திருக்கல்யாண குணங்களிலே தோற்று இளையபெருமாள் குணைதாசு முபாகதா என்று அனுப்பினார். திருக்குடந்தை எம்பெருமானின் சௌசீல்யாது குணங்களிலே தோற்று ஆறாவதே அடியேனுடலம் நிந்தாலம்பாயே என்று ஆழ்வார் பதிவு செய்தார். திருவடியான ஆஞ்சநேயர் தாகோகம் கோபலேந்திரக்கு என்று தன்னை தாகனாக சொல்லிக் கொண்டது போல சுவாமியும் வந்தே என்று தன்னுடைய தாகத்தோக்கை சொல்லி அனுபவிக்கிறார். வந்தே ஜெயந்தி சம்பவம் சைத்ர சீமானயம் மாதா புண்ணிய புஷ்டித காணமா என்று ஸ்ரீமத்தாயும் புண்ணியமான மாதமாகவும் சேர்ந்து அமைந்தது சக்கரவர்த்தி திருமகனுக்கு. ஜெயம் புண்ணியம் சதனுமே ஜெயந்தீம் சேனதாந்திது என்றபடி கஷ்ணன் கண்ணன் அவதரிப்பதற்கு அசதர்வ குணோபேதா காலஸ்தரம சோதனா என்று ஜெயமும் புண்ணியமும் சோதனமும் ஒன்றாக சேர்ந்தது. ஜெயந்தி என்பது ஆவணி மாதம் கிட்டபட்ச அஷ்டமியும் ரோகமும் சேர்ந்த தினமாகும். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. ஜெயதிதே அதிகம் ஜென்மனாகிரதா அதாவது கோபாலனாக பிறந்ததால் மேன்மேலும் ஜெயத்தை அடைகிறான். அதனால் ஜெயந்தி என்கிறது ஸ்ரீமத் பாகவதம். கண்ணன் அவதரித்தது பரத்தத்தை காண்பித்துக் கொள்வதற்காக இல்லை, சௌசீல்யத்தை வெளிப்படுத்துவதற்காக அவதரித்ததால் மிக அழகாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். பரமபதத்தில் இருக்கக்கூடிய சோதிர்மயமான எந்தருமான் ஜீவர்களைப் போல வந்து பிறக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் எதுவும் கிடையாது. ஆனாலும் வந்து பிறந்தால் பல இடையூறுகளுக்கு இடையில் வளர்ந்தால் என்று கண்ணன் பிறந்ததையும் வளர்ந்ததையும் வர்ணிக்கிறார் ஆழ்வார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறன்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் மிரந்தனோடு முக்கெனதாவியை நின்று நின்றுரிக்கையும் நின்ற இச்சிறந்தவான் சுவரே உன்னை என்று கொள் சேர்ந்ததுவே இருக்கும். கம்சன் தேவகையை தள்ளாமல் இருப்பதற்காக அவன் வயிற்றில் இருந்த கர்ப்பத்தை வேறொருவரின் வயிற்றில் சேர்த்து எதிரியின் சிறையிலேயே பிறந்து எல்லாரையும் உறங்க வைத்து மற்றோரிடத்தில் பிறந்தது போல காண்பித்த மாயம் என்னை உருக்குகிறது. நந்தன் மகனாக வளர்ந்த அப்பொழுது பூதனை முதலானவர்கள் தொடர்ந்து வந்து உன்னை துன்புறுத்த அவர்களை அழித்ததும் வெண்ணெய் முதலானவை களவு கொண்டும் கம்சன் மதுரைக்கு உன்னை வரவழைத்து கொலை செய்வதற்கு திட்டமிட்ட போதும் அவனை வதம் செய்து பிறகு ஜராசந்தம் தந்தவக்கரம் சிசுபாலன் போன்றவர்கள் பல சூழ்ச்சிகள் செய்த போதும் அவர்களையும் அழித்து நீ வளர்ந்த விதம் என்னை ஒடுக்குகின்றது. பக்தர்கள் வளர வேண்டும் என்று பாண்டவர்களை ரட்சணம் பண்ணினதும் பாரத போரில் எளிதில் அழிக்க முடியாத பீஷ்ம துரோணாதிகளை அழிப்பதற்காக பாண்டவர்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் பலமும் கொடுத்து ஜீதோபதேசம் முதலானவர்கள் செய்து அருளியதும் உன்னுடைய பக்தர்களான கதிபாண்டன் போன்ற இடையர்களுக்கும் ராதை போன்ற இடைச்சிகளுக்கும் அக்ரூரர் மாலாக்காரர் குஜேலர் உத்தவர் போன்ற பாகவதர்களுக்கும் நீ செய்த நன்மைகளை நான் நேரில் கண்டு அனுபவிக்க முடியாதது. நீர் மண்டமாக உருகி விடுகிறேன். நான் பிறக்கும் போது நீ இங்கு இல்லை, வான் சுடராகிவிட்டால் இப்படி உன்னை பிரிந்த நான் எப்போது உன்னை சேருவேன் என்று ஆழ்வார் சௌசல்யாதி குணங்களை அனுபவிக்கிறார். இப்படி வனமாலை முதலான திவ்ய ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கண்ணன் ஜெயந்தியில் அவதரித்து பிருந்தாவனத்தில் பசுக்களை வைத்து ஆபரணங்கள் எல்லாம் குலுங்க குலுங்க விளையாடிய அவன் அருகில் ஈடுபட்ட கோபிகைகள் எல்லாரும் அவனையே கணவனாக வரிக்கும்படி நின்ற கண்ணனை வந்தே நான் வணங்குகிறேன் என்று அருளி செய்கிறார் சுவாமி. கவிதாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாகேசிகாய நமஹ. கப்பணியே சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹ.